போ போ போ போ. நான் போறேன், நல்லா தூங்கு. ஓகே ஓகே. என்னமோ பண்ணுது. என்ன நீ பக்கத்துல படுத்துருக்க? நிஜத்துல தான் படுக்க விட மாட்டேன். கனவுல கூட படுக்க கூடாதா? கனவா? ஆமா மாமா. இல்ல இல்ல இல்ல, கனவுல இல்ல. என்ன நீ கையெல்லாம் போடுற? சொல்றல மாமா, இது கனவு. இல்ல இல்ல இல்ல. மஞ்சனத்தி மரத்து கட்ட, மைய வச்சு மைக்கு புட்ட, நாட்டு கட்ட, டவுன் கட்ட, ரெண்டும் கலந்த சம கட்ட, கை ரெண்டும் உருட்டு கட்ட, கண்ணு ரெண்டும் வெட்ட வெட்ட, நெஞ்சுக்குள்ள ரத்தம் சொட்ட, எதில் வர கிட்ட. சூரியனை தேவையெல்லாம் வித்துடலாமா? ராத்திரிய மட்டும் இங்க வச்சுக்கலாமா? திருப்பாச்சி மீசையில சிக்கிக்கலாமா? நீயாச்சு நானாச்சு பார்த்துக்கலாமா? மஞ்சனத்தி மரத்து கட்ட, மைய வச்சு மைக்கு புட்ட, நாட்டு கட்ட, டவுன் கட்ட, ரெண்டும் கலந்த சம கட்ட, கை ரெண்டும் உருட்டு கட்ட, கண்ணு ரெண்டும் வெட்ட வெட்ட, நெஞ்சுக்குள்ள ரத்தம் சொட்ட, எதுக்கு வர கிட்ட. தட்டு சாயத்துல ஒட்டிக்கொள்ள வாடா உள்ள, பத்து வேற திக்குச்சிய பத்த வைக்க வாடி உள்ள, கட்ட பொம்மை பேர நீ கத்தி மீச வீர, முத்தம் வச்சு குத்தி கொள்ள செத்து போற. மாயாவிதான் நீயும் எங்க மயங்கி புட்ட நானும், அத்தங்கர முகி நீயே பாண்டி என்ன கட்டி பிடிக்க. உடம்பு பஞ்சுமெத்த கிட்ட வந்து காட்டுவித்த, போயிடுப்பு வாட மாட்ட, நாம் பிடிச்சா தாங்க மாட்ட. கட்ட பொம்மை பேர நீ வந்து விளையாடு, பட்டா வாங்க தேவையில்ல கொட்ட போடு. வெட்டியத்தான் சேர்த்து மரப்புல கோத்து, என்னென்னவோ பண்ணுறீங்க நெஞ்சுக்குள்ள கெட்ட கனவு. மஞ்சனத்தி மரத்து கட்ட, மைய வச்சு மைக்கு புட்ட, நாட்டு கட்ட, டவுன் கட்ட, ரெண்டும் கலந்த சம கட்ட, கை ரெண்டும் உருட்டு கட்ட, கண்ணு ரெண்டும் வெட்ட வெட்ட, நெஞ்சுக்குள்ள ரத்தம் சொட்ட, எதில் வர கிட்ட. சூரியனை தேவையெல்லாம் வித்துடலாமா? ராத்திரிய மட்டும் இங்க வச்சுக்கலாமா? திருப்பாச்சி மீசையில சிக்கிக்கலாமா? நீயாச்சு நானாச்சு பார்த்துக்கலாமா? கனவா? இல்ல நம்புவேனே. கனவு தான்ப்பா இது. பாரு, நான் கூட பக்கத்து ரூம்ல தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன், ஆனா இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து பேப்பர் படிச்சுட்டு வரலையா? நீ என்ன ஏமாத்துற? ஏன்பா, பக்கத்துல பாப்பா பர பர பரன்றது, இப்ப நீ என்ன சொம்பு வச்சுட்டு பஞ்சாயத்து பண்ண போறியா? வலிக்கவே இல்ல பாத்தியா கண்ணு. சார், கையெடுங்க சார். என்னதான் இருந்தாலும் நீங்கள் நானும் காக்கி யூனிஃபார்ம் போட்டு கவர்மெண்ட் சர்வன்ட்ங்கிறத மறந்துடாதீங்க.